श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. आहुश्रुतिं विबुधनायकतावकीनाम् आशाघनः प्रसवहेतुमधीतवेदाः आकर्णिते तदीयमार्तरवे प्रजानाम् आशाः प्रसाधयितुमादिशति स्वयं त्वाम्. 21வது பத்தியம் ஸ்ரீதேவநாயக பஞ்சாசத்து. இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய திருச்செவி, அதாவது காது, அந்த காதினுடைய வர்ணனம். 20வது பத்தியத்தில் திருமன்காப்பினுடைய வர்ணனத்தை அனுபவித்தோம். இந்த திருமன் காப்பு அனுபவத்தை அழ்வான் அனுபவிச்சிருக்கார். அவர் ஈடுபட்டிருக்கார் அந்த அனுபவத்தில். தன்னுடைய வரதராஜஸ்தவத்திலையும் சுந்தரவாகஸ்தவத்திலையும் அவர் அதை வர்ணனம் பண்ணியிருக்கார், அனுபவிச்சிருக்கார். சங்கராச்சாரியர் கூட அவருடைய ஒரு பத்தியத்தில், எந்த பத்தியம்னு தெரியல அடி எனக்கு, அது வியாக்கியானத்தில் இருக்கு, அதில் ப்ரூலதா சாப மத்யாதுத்தம் தத் குன்றம் ஊர்துவம் ஜனி மரண தம கண்டனம் மண்டனம் சேனு சாதிச்சிருக்கார். ப்ரூலதா சாப்ப ரொம்ப அற்புதமான ஒரு வர்ணனையா இருக்கு. ரெண்டு புருவங்களையும் பார்க்கச்சு, ரெண்டு புருவத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா அந்த வில்லுடைய ஆகாரம் தோன்றது, அந்த வளைஞ்சி இருக்கக்கூடிய வில்லு. இந்த ஊர்துவ புன்றமானது அந்த ரெண்டு அந்த வளைஞ்ச ரெண்டு இதுக்கு நடுவுல மேல் நோக்கி இருக்கான் அம்பு மாதிரி. அது நம்முடைய ஜனி மரண தமகா கண்டனம், அவரும் அதே ரீதியில் சாதிச்சிருக்கார். அந்த ஜரா மரண அல்லது ஜென்ம மரண அதை போக்கட்டும்னு. அடுத்து 19வது பத்தியத்தில் நம்ம முன்னாடி பார்த்தோம் எம்பெருமானுடைய அந்த நெற்றி லலாட்ட வர்ணனையை சாதிச்சார் சுவாமி தேசிகன். சுவாமிகிட்ட என்ன ஒரு விசேஷம்னா, எல்லாமே ரெஃபரன்ஸ் முன்னாடி இருக்கும். இப்போ இந்த யத்ஸ்வேத பிந்து கணிக்கோத்கத புத்புதாந்தகன்றது மகோபனிஷத் போன்ற உபனிஷத்தில் அந்த ரெஃபரன்சஸ் இருக்கு. எப்படி எம்பெருமானுடைய திருநெற்றிலிருந்து வந்த வியர்வையிலிருந்து சிவன் தோன்றினான்னு, அது அப்படியே சுவாமி இங்கே அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து தன்னுடைய ஸ்லோகத்தில் பயன்படுத்துவார். சில சமயம் அதே பதங்களே சாதிப்பார், சில சமயம் எல்லாத்துக்கும் அந்த பேசிஸ் இருக்கும். அதான் அவருடைய ஒரு ஒரு ஜீனியஸ். 21 இப்போ இந்த ஸ்ருதி இந்த பத்தியத்தை பார்க்க போகிறோம். இதில் வந்து எம்பெருமானுடைய திருச்செவி, ஸ்ருதி ஸ்ருதினா வேதம், செவி ரெண்டு அர்த்தம் இருக்கு, செவி செவி அல்லது வேதம். ஸ்ருதியில் அதாவது வேதத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கு என்னன்னு கேட்டால், முக்கியமாக புருஷ சூக்தத்தில் திஷ ஸ்ரோத்ரா ஆத்து அப்படின்னு ரெஃபரன்ஸ் இருக்கு. திஷஹானா திசைகள், ஸ்ரோத்ராத்துன்னு சொல்லிச்சு ஸ்ரோத்ரேந்திரியத்திலிருந்து எம்பெருமானுடைய திருச்செவியிலிருந்து திசைகள் எல்லாம் தோன்றின அப்படின்னு குறிப்பு இருக்கு. குலசேகர அவருடைய பத்தியத்தில் கூட திசைகளையும் படைத்தவனே சாதிச்சிருக்கார். அந்த மாதிரி அவருடைய அங்கங்கள்லேருந்து என்னென்ன விஷயங்கள் தோன்றினன்றத புருஷ சுப்தமானது வர்ணனை பண்ணுறது மறுபடி பார்த்தோம். இப்போ இந்த பத்தியத்தில் முக்கியமாக எம்பெருமானுடைய திருச்செவியிலிருந்து திசைகள் எல்லாம் தோன்றுகின்றனன்னு சாதிக்கிறார். அதில் பதம் என்ன போட்டிருக்காருன்னா ஆஷான் பதம் போட்டிருக்கார். ஆஷான்ற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு, ஒன்று வந்து திசை, இன்னொன்று ஆசை. அந்த பதத்தினுடைய ரெண்டு அர்த்தத்தை வச்சுட்டு ஸ்லேடையாக இங்கே சுவாமி கையாளிருக்கார். ஒன்று எம்பெருமானுடைய திருச்செவிகள்லேருந்து ஆசைகள் அதாவது திசைகள்லாம் தோன்றின, அவைகள் எதுக்கு தோன்றுன்னு கேட்டால், எல்லா தன்னுடைய பக்தாளுடைய ஆர்த்த ஸ்வரம், ஏதாவது அவளுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு தாபம் இருக்குது, எதையோ போக்கணும்னா அப்போ அவ்வளோ நீண்டு இருக்கான். அப்போ அவளுடைய ஆசாக அவளுடைய ஆசைகள்லாம் உடனே கேட்டு இந்த திருச்செவிகள் என்ன பண்ணுறதான், எம்பெருமானை ப்ராம்ப்ட் பண்ணுறதான், தூண்டி விடுறதான். உங்களுடைய பக்தனுடைய ஒரு ரெக்வஸ்ட் இது, இதை தேவல் தான் தீர்த்து வைக்கிறோம் உடனேன்னு அழகா ஆதிசதி அப்படின்னு கமாண்ட் பண்றதான் எம்பெருமான. அப்படி இந்த திருச்செவிலேருந்து தோன்ற திசைகள் எல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டா, அல்லது திருச்செவிகள் அவைகள் கொண்டு போய் சேர்க்கறதா அந்த ரெக்வஸ்ட, உடனே திருச்செவியானது எம்பெருமான் கிட்ட இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கிற ரெக்கமெண்ட் பண்றதுக்கு அப்படின்னு உடனே அதை சொல்ற மாதிரி ஒரு கற்பனை அந்த மாதிரி அமைச்சிருக்காரு இந்த பத்தியத்தை. விபுத நாயக, இதுதான் வந்து கிரியா சம்போதனம். விபுத நாயகன்னு சொன்னா விபுதால்னு தேவர்களுக்கு பெயர். தேவநாயக, தெய்வநாயகனே ஆதிஷதி, ஆதிஷதினு சொன்னா தூண்டுகின்றன. திஷ் தாத்து, அதனோட ஆன்ற உபசர்க்கம் சேர்த்தா ஆதேஷா அப்படின்னு அர்த்தம் மாறுது. தூண்டுகின்றது ஆதிஷத்தின் சொன்னா தூண்டுகின்றது. லட்லக்காரம் பிரதம புருஷ இயக்க வச்சனம். துவாம் ஆதிஷதி, உன்னை எம்பெருமானே உன்னை தூண்டுகின்றது. எது எப்படின்னு கேட்டா ஸ்வயம் துவாம் ஆதிஷதி, தானாகவே துவாம் ஆதிஷதி. அதாவது திருச்செவிக்கு போறது, திருச்செவியானது ஸ்வயம் துவாம் ஆதிஷதி, திருச்செவியே உண்மை திருச்செவி கேட்குமாறு செய்யறதுன்னு வச்சுக்கலாம், உண்மை தூண்டுகின்றது. என்னென்ன தூண்டுறதுன்னு கேட்டா ஆஷாஹா பிரசாதயித்தும், ஆஷாஹான்னு இந்த இடத்துல ஆசையை குறிக்கிறது. ஆஷா ஆஷே ஆஷாஹா தித்தியா பக்தி பகுவச்சனம். ஆசைகளை பிரசாதயித்தும், பிரசாதயித்தும்னா பூர்த்தி செய்வதற்கு, துமுனந்தம் அது, அவைகளை பூர்த்தி செய்வதற்கு தூண்டுகின்றன, தூண்டுகின்றது. எப்பன்னு கேட்டா பிரஜானாம் ஆர்த்தரவே ஆக்கர்ணித்தே, பிரஜானாம்னா இவை அதாவது பிரஜைகள், பக்தால் மக்கள் சிருஷ்டி பண்ணப்பட்டவர்கள். பிரஜானாம்ன்றது சஷ்டி பக்தி பகுவச்சனம். அவர்களுடைய ஆர்த்தரவே ஆக்கர்ணித்தே சதி அப்படின்னு வச்சுக்கணும். இது சதிசக்தி பிரயோகம். ஆர்த்தன்னு சொன்னா அஃப்ளிக்டட் சொல்வா, கஷ்டத்துல இருக்கிறவ. அதெல்லாம் ஆர்த்தின்னு பேர் வைக்கக்கூடாது. நிறைய பேர் ஆர்த்தின்னு பேர் வைக்கிறா, ஆரத்தின்னு வைக்கணும். அது ஆர்த்தி ஆர்த்தின்னு வச்சா சம்ஸ்கிருத பிரகாரம் அது துக்கத்தை, துக்கப்பட்டவன குறிக்கிறது. ஆர்த்தரவேன்னு சொன்னா அந்த கூக்குரல், ரவகான சவுண்டு, பாம்புக்கு அரவம்னு பேர் உண்டு சத்தம் போடாம வரதுனால. அப்ப ஆர்த்தரவே ஆகர்ணித்தே, ஆகர்ணித்தேன்னு சொன்னா கேட்கறது, ஆகர்ணித்த ஆகர்ணயத்தின்னு போகும் அது தாத்து. ஆகர்ணித்தஹான்னு சொன்னா கேட்கப்பட்ட, ஆகர்ணித்தே ஆர்த்தரவே அப்படின்னா கேட்கப்பட்ட பொழுதே உடனே நடத்தும். ஈவன் ஆஸ் இட் இஸ் பீங் ஹர்ட் அப்படின்னு சொல்றமோ அது மாதிரி அந்த கூக்குரலை கேட்கப்படும் பொழுது ஆஷாஹா பிரசாதயித்தும் தேஷாம், அதாவது பிரஜானாம் அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணதற்காக இந்த திருச்செவியானது உண்மை தூண்டுகின்றது. இயம் இயம்னு போட்டுட்டார். இயம்ன்றது இப்ப அந்த ஸ்ருதியை பார்த்து வர்ணனை பண்றதுனால இயம், இயம்ன்றது ஸ்ரீலிங்கத்துல இதம் சப்தம், இயம் இமே இமாக. இப்ப இது யார் சொல்ற அப்படின்னு கேட்டா வேதம் சொல்றதுன்னு சுவாமி சொல்லல, வேதம் வல்லார்களை கொண்டுன்னு அழுவ சாதிச்ச மாதிரி வேதத்தை வாசிச்சவா சொல்றா அப்படின்னு சொல்றார். அதீத வேதாகா, அதீத வேதாகன்னு சொன்னா எவர்களால் வேதம் ஓதப்பட்டதோ அல்லது கற்கப்பட்டு பாராயணம் செய்யப்படுகிறதோ, கற்றவர்கள் இருக்காளோ அவர்களால் அப்படின்னு தாத்பரியமா இருது. அல்லது இங்க பிரதமா பக்தி தான், அதீத வேதைகின்னு சொன்னதா அப்படி போகும். அதீத வேதாகன்னு சொன்னா வேதம் கற்றவர்கள், பிரதமா பக்தி பகுவச்சனம், எவர்களால் வேதமானது கற்கப்பட்டதோ அல்லது வேதம் கற்றவர்கள் அப்படின்னு தாத்பரியமாறுது. அவ என்ன பண்றா, ஆகுஹு, ஆகுஹுனா ஆக, ஆகுஹுன்னு சொன்னா பகுவச்சனம், கூறுகின்றனர் அல்லது கூறியுள்ளனர், இப்படி கூறுகின்றனர் கூறியுள்ளனர் தாத்பரியமாறுது, பகுவச்சனம் அது. என்ன சொல்றான்னா தாவக்கீனாம் ஸ்ருதிம், தாவக்கீனான்றது, தாவக்கீனான்றது ஒரு பிரயோகம் சம்ஸ்கிருதத்துல, அது உம்முடையன்ற அர்த்தத்தை வரும், உனது உம்முடையன்ற அர்த்தத்துல வரும். தாவக்கஹன்னு புல்லிங்கம், தாவக்கீனான்னு ஸ்ரீலிங்கம். நிறைய இடத்துல சுவாமி இதை பயன்படுத்தியிருக்கார். அபிஹிதி ஸ்தவத்துல நான்காவது பத்தியத்துல தரத்யனக தத்பயம் யஹிய தாவக ஸ்தாவகஹன்னு தாவக்கஹ பதம் புல்லிங்கத்துல பிரயோகம் இருக்கார் பக்தனை குறிச்சு. 43வது பத்தியம் தயாசதகத்துல திவ்யா காச்சி ஜெயதி மகதி தீர்கிகா தாவக்கீனா, அந்த தீர்கிகாக்கு தீர்கிகான பெரிய ஏரி, தாவக்கீனான்னு அங்க சீலிங்க பிரயோகம் பண்றார் தீர்கிகான்னு சீலிங்கத்துல இருக்கறனால. அது மாதிரி இங்க தாவக்கீனாம் ஸ்ருதி அப்படின்னா ஸ்ருதின்றது இதுவா இருக்கிறதுனால தாவக்கீனாம் ஸ்ருதி, உம்முடைய அந்த திருச்செவி இருக்கே அது ஆஷாகன பிரசவ ஹேதும், ஆஷாகன ஆஷான நில திசை, கணம்னா கூட்டம், கணம்னா கணம், கணம் இல்ல கணம், கணகன கூட்டம், ஆஷாகன ஆஷாகன திசைகளுடைய கூட்டம். பிரசவ ஹேத்தம்னு போட்டார், அவைகள் உன் பிரசவம்னா பிறப்பு, ஹேத்தம்னா காரணம், பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆஷாகன பிரசவ ஹேத்தும் ஆகுஹு இது ஆகுஹுன்னு அர்த்தம். ஸோ வேதம் அறிந்தவர்கள் உமது திருச்செவியை திசைகளின் கூட்டத்தை அவைகளுடைய பிறப்புக்கு காரணமாக கூறுகின்றனர். தத் இயம்னு போட்டினர் ததியம், தத்து பிளஸ் இயம் ததியம்னு ஆகும், தகாரமான தகாரமாகும், இது ஒரு சந்தி. தஸ்மாத்தியம்னு வச்சுக்கணும், தஸ்மாத்தியம்னா ஆதலால் இந்த திருச்செவி என்ன பண்றதா, பிரஜைகளுடைய ஆர்த்தரவத்தை கேட்ட மாத்திரத்திலேயே உண்மை கிட்ட வந்து உண்மை அவைகள் எல்லாம் பூர்த்தி பண்றதுக்கு தூண்டுகின்றன. அந்த லிங்க சம்பந்தத்தை ஏற்படுத்துற சுவாமி தான் 21வது பத்தியத்தினுடைய திருச்சி வர்ணனம். அன்பைத பார்த்தோம்னா விபுத நாயக அதீத வேதாக தாவகீனாம் ஸ்ருதிம் ஆஷா கண பிரசவஹேதும் ஆகுகு ததியம் பிரஜானாம் ஆர்த்தரவே ஆகர்ணித்தே ஆஷாஹா பிரசாதயித்தும் ஸ்வயம் துவாம் ஆதிஷதி. விபுத நாயக தெய்வநாயகனே, அதீத வேதாக வேதமறிந்தவர்கள் தாவகீனாம் ஸ்ருதிம் உமது திருச்செவியை, இது தித்தியா பக்தி ஏக்கவச்சனம். ஆஷாகண பிரசவஹேதும், திசைகளுடைய கூட்டம் இருக்கும்னோ அந்த ஏன்னா பத்து திசைகள் சொல்றோம் பொதுவா சாஸ்திரத்தை சொல்லச்சே, எட்டு பிளஸ் ரெண்டு ஒத்துக்கிறது உண்டு. அவைகளுடைய பிரசவ ஹேத்தம் பிறப்புக்கு ஹேத்துனா காரணம், பிறப்புக்கு காரணமாக ஆகுகு தத்து இயம். அதனால் இந்த செவியானது பிரஜானாம் ஆர்த்தரவே ஆகர்ணித்தே, மக்களுடைய அந்த அவலக்குரலை கேட்ட உடனேவே கேட்ட மாத்திரத்திலேயே ஆஷாஹா பிரசாதயித்தம், அவர்களுடைய விருப்பங்களை அல்லது அவர்களுடைய குறைகளை பூர்த்தி செய்வதற்கு ஸ்வயம் துவாம் ஆதிஷதி, தானே உன்னை தூண்டுகின்றது அப்படின்னு இந்த 21வது அர்த்தமாகுது. கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.